விழிக்கும் கண்வேர் இல்லா வெங்கான் என்கான் முளையை சுழிக்கும் வினையால் ஏக சூழ்வாய் என்னை போழ்வாய் பழிக்கு நானாய் மானா பாவி இனி என் பல உன் கழுத்தின் நான் உன் மகற்கு காப்பின் நானாம் என்றான். இதுவும் தசரதனது கூற்றுதான். தொடர்ந்து கைகேயியை சாடி பேசுகிறான். கைகேயியை விழித்து சொல்லக்கூடிய வாசகங்கள் ஒரு மூன்று வாசகங்கள் இந்த பாடலில் வருகின்றன. சூழ்வாய் கோழ்வாய் பாவி இந்த மூன்றுமே கைகேயியை குறிக்கக்கூடியவை. என் கான் முளையை சுழிக்கும் வினையால் ஏகச் சூழ்வாய். வெம்கான் என்கான் முளையை சுழிக்கும் வினையால் ஏகச் சூழ்வாய். வெம்கான் என்றால் கொடிய காடு என்று அர்த்தம். கானகம், கானம், கான் என்றெல்லாம் அந்த ஒரே சொல்லே வெவ்வேறு வடிவங்களில் வரும். இங்கு கான் என்று வந்திருக்கிறது. வெம்கான் கொடிய கானகம். இந்த வெம் என்ற அடைக்கு விருப்பம் என்ற ஒரு பொருளும் உண்டு. புழிவங் காணம் நன்னி என்று ஏற்கனவே கைகேயி சொன்ன வாசகத்தில் ஒரு சொற்றொடர் வந்தது. புழி வெம் காணம் நன்னி. இந்த வெம் கான் என்பது அங்கு வந்திருக்கிறது. வெம் காணம் என்று வந்திருக்கிறது. அங்கு அந்த கைகேயி பேசிய தொனியில் இருந்து அவள் ராமனிடம் இதமாக தன்னுடைய உத்தரவை செயல்படுத்த கூறுகிறாள் என்பதனால் அங்கு வெம்கான் என்பதற்கு விருப்பத்திற்குரிய கானகம் என்று நாம் பொருள் எடுத்தோம். இங்கு தசரதன் சொல்லுகிறார். எனவே வெம்கான் என்பதை கொடிய கானகம் என்றுதான் நாம் இங்கு பொருள் எடுக்க வேண்டும். இடத்திற்கு தகுந்தபடி எடுக்க வேண்டும். ஏனென்றால் தசரதனை பொறுத்த வரைக்கும் அந்த கானகம் உண்மையாக கொடுங்கானகமாகத்தான் இருக்கும். கைகேயி அதை தன் வார்த்தை நயத்தால் அந்த கானகம் இனியது என்பது போல ராமனிடம் பேசினாள். அதனால் அங்கு வெம்கான் என்பதற்கு விருப்பத்திற்குரிய காடு, மிகவும் ரம்மியமான வனம் என்று பொருள் பார்க்க இடம் இருந்தது. இங்கு அப்படி அல்ல. இங்கு வெம்கான் என்றால் கொடிய கானகம்தான். கொடிய கானகத்திற்கு என் கான்முளையை சுழிக்கும் வினையால் ஏகச் சூழ்வாய். கான்முளை என்றால் சந்ததி என்று அர்த்தம். சந்ததி, வாரிசு என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. மகன் என்ற பொருள் அதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் என் கான்முளையை, என் வாரிசை, என் சந்ததியை, என் மகனை என்றெல்லாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த கான்முளை என்பதற்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது. கால் கூட்டல் முளை சேரும்போது கான்முளை, அந்த இல் இன்னாக மாறிவிடுகிறது. அது ஒரு புணர்ச்சி விதி. அது இரண்டு சொற்களின் சேர்க்கை. கால் கூட்டல் முளை. கால் என்றால் வழி, தன்னுடைய வழியில் முளைத்து வருபவன் என்பதனால் அந்த வாரிசை, மகனை கால் முளை என்று சொல்வது தமிழ் மரபு. இலக்கியங்களில் பல இடங்களில் அந்த கால் மூளை என்ற வார்த்தை வருவதை நாம் பார்க்கிறோம். குமரகுருபரருடைய நீதிநெறி விளக்கத்தில் கூட மார்க்கண்டேயனை பற்றி சொல்லும்போது, சிறுவனான மார்க்கண்டேயன் யமனது அந்த மரணத்தையே வென்றான், சாவையே அவன் வெற்றி கொண்டான் என்று சொல்லும்போது, மரளி உயிர் உயிர் உண்ட கான்முளை என்று குமரகுருபரர் பாடுவார். மார்க்கண்டேயனை குறித்து சொல்லுவார். ஆக கான்முளை என்றால் மகன் என்ற பொருள். இங்கு ராமனை குறித்து என் கான்முளை என்று தசரதர் கூறுகிறார். என் கான்முளையை சுழிக்கும் வினையால் ஏகச் சூழ்வாய். கொடிய கானகத்திற்கு வெம்கான் என் கான் முளையை சுழிக்கும் வினையால் ஏக சூழ்வாய். சூழ்தல் என்றால் ஆலோசித்தல், ஆலோசித்தல். இந்த வார்த்தை அந்த பொருளில் வந்ததை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அமைச்சர்கள் சேர்ந்து ஆலோசனை நடத்துவதை சூழ்ச்சி செய்தல் என்று சொல்வார்கள். சூழ்தல், ஆராய்தல் என்ற ஒரு பொருள். இப்போது சூழ்ச்சி என்பது எதிர்மறை பொருளில் மட்டுமே வழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் அதற்கு இயல்பான பொருள் ஆலோசனை செய்தல் தான். அது இப்போது துரு ஆலோசனை செய்வதை குறிக்கிறது, சதி செய்வதை குறிக்கிறது சூழ்ச்சி செய்தல் என்பது. ஆனால் சூழ்தல் என்பது பொதுவாக ஆராய்தல், ஆலோசித்தல் என்ற பொருளில் வரக்கூடிய வார்த்தை. திருக்குறளிலெல்லாம் அந்த சூழ்தல் என்பது ஆலோசித்தல், ஆராய்தல் என்ற பொருளிலெல்லாம் வருகிறது. சூழ்வார்க்கண் சூழ்வார் கண்ணாக ஒழுகலால் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல் என்றெல்லாம் திருக்குறளில் அந்த சூழ்ந்து என்ற வார்த்தை ஆலோசித்தல், ஆலோசித்து என்ற பொருளில் வருவதை நாம் பார்க்கிறோம். இங்கு ஏக சூழ்வாய், வெங்கான் ஏக சூழ்வாய், என்கான் முளையை வெங்கான் ஏக, என் மகனை கொடிய கானகத்திற்கு போகும்படி சூழ்வாய், நீ ஆலோசிப்பாய், யாரோடனையோ சேர்ந்து நீ ஆலோசித்திருக்கிறாய். சூழ்வாய் என்பதை சூழ்பவளே என்று எடுத்துக்கொள்ளலாம், விழிச்சொற்றொடராக எடுத்துக்கொள்ளலாம். சூழ்பவளே, சுழிக்கும் வினையால் சூழ்பவளே. சுழிக்கும் வினை என்றால் வஞ்சகம் என்று அர்த்தம். வினை என்றால் செயல், சுழிக்கும் வினை என்றால் வஞ்சக செயல். அதாவது நேரிய வினை என்றால் நல்ல செயல் என்று அர்த்தம். எந்த விதமான அறத்திற்கு புறம்பான விஷயமும் அதில் இருக்காது, அது நேர்மையான செயல், நேரிய வினை. இது சுழிக்கும் வினை, நேரிய வழியில் செல்லாமல் நேர்மைக்கு புறம்பாக வளைந்து செல்வது. அதனால் வஞ்சக வினையை சுழிக்கும் வினை என்று இங்கு கம்பர் குறித்திருக்கிறார். வெம்கான் என்கான் முளையை சுழிக்கும் வினையால் ஏகச் சூழ்வாய், கொடிய கானகத்திற்கு என்னுடைய மகனை வஞ்சகச் செயலால் போகும்படி ஆலோசிப்பவளே என்பதுதான் இந்த சொற்றொடரினுடைய பொருள். இது கைகேயியை நோக்கி கசந்து தசரதன் பேசக்கூடிய சொற்றொடர். வெம்கான் என்கான் முளையை சுழிக்கும் வினையால் ஏக சூழ்வாய், அடுத்து சொல்கிறான் என்னை போழ்வாய். போழ்தல் என்றால் பிளத்தல் என்று அர்த்தம். போழ்தல், என்னை பிளப்பவளை, என்னை துண்டாக பிளந்து விட்டவளே, பிளக்கின்றவளே என்று சொல்கிறான். அவள் கேட்ட அந்த வரம் அவனை துண்டாடுவது போல் அவனுக்கு இருந்திருக்கிறது. அவனை இரண்டு துண்டாக வெட்டி போட்டது போல் அவன் உணர்ந்து இருக்கிறான். அந்த வார்த்தை என்பது ஒரு கொடு வாளாக அவன் மீது பாய்ந்து இருக்கிறது. எனவேதான் என்னை போழ்வாய், என்னை பிளப்பவளே என்று சொல்கிறான். இந்த போழுதல் என்ற வார்த்தை திருக்குறளில் கூட வந்திருக்கிறது, ஆனால் அங்கு சற்று வேறு பொருளில் வரும். வீழும் இருவருக்கு இடை, வீழும் இருவருக்கு இனிதே வழி இடை, போழப்படா முயக்கு என்று ஒரு திருக்குறள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். போழப்படா முயக்கு, வழி இடை போழப்படா முயக்கு என்று வள்ளுவர் அங்கு சொல்லுகிறார். ஆணும் பெண்ணுமாகிய இருவருக்கும் இடையே உள்ள அந்த அணைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், காற்று கூட அவர்களுக்கு இடையே ஊடறுத்து செல்ல முடியாதபடி அந்த அணைப்பு இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அங்கு காற்று ஊடறுத்து செல்வதை போழ்ந்து செல்லுதல் என்று சொல்கிறார். காற்று போழ்ந்து செல்லக்கூடாது, இருவரையும் போழ்ந்து ஊடுருவி செல்லக்கூடாது, ஊடறுத்து செல்லக்கூடாது என்று வள்ளுவர் குறிக்கிறார். அங்கு போழுதல் என்பதை இருவருக்கு இடையே ஊடறுத்து செல்லுதல் என்ற பொருளில் வள்ளுவர் கையாண்டிருக்கிறார். அந்த ஊடறுத்தல், அதாவது இரண்டு பேரையும் அப்படி பிரித்து இடையே செல்லுதல் என்ற பொருளில் அங்கு அந்த போழுதல் என்ற வார்த்தை வருகிறது. இங்கு போழ்வாய் என்பது பிளப்பாய், என்னை பிளப்பாய், என்னை இரண்டாக பிளப்பாய் என்ற பொருளில் வருகிறது. என்னை போழ்வாய், என்னை பிளப்பவளே, பழிக்கு நானாய், பழிக்கும் நாணமாட்டாய், மானா பாவி, மாட்சிமை இல்லாத பாவியே, வரக்கூடிய பழிக்கும் வெட்கப்பட மாட்டாய், மானங்கெட்டவளாக நீ மாறிவிட்டாய், மானா பாவி, மாட்சிமை, மாண்பில்லாத பாவி என்று சொல்கிறேன். மானா என்றால் மாண்பில்லாத என்று அர்த்தம். மானாத என்பது மானா என்று ஈறுகெட்டு நிற்கிறது. மானா பாவி என்பது மாண்பில்லாத கொடியவளே, தீவினையாட்டியே, பாவி என்றால் தீவினை புரிபவள் என்று அர்த்தம். அந்த பாவி என்ற சொல் ஆண்பாள் பெண்பாள் இரண்டு பேருக்கும் பொதுவாக வரக்கூடிய ஒரு வார்த்தை. பெண்ணையும் பாவி என்று சொல்லலாம், ஆணையும் பாவி பாவி என்று சொல்லலாம். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான ஒரு வார்த்தை. மானா பாவி, மாண்பில்லாத பாவியே. இந்த மானா என்ற வார்த்தை திருக்குறளிலும் மாண்பில்லாத என்ற பொருளில் வந்திருக்கிறது. இல்லதென் இல்லவள் மாண்பானாள், உள்ளதென் இல்லவள் மானாக்கடை. அங்கு மானாக்கடை என்ற சொற்றொடர் வருகிறது திருக்குறளில். உள்ளதென் இல்லவள் மாண்பானாள், இல்லதென் உள்ளவள் மாண்பானாள். மனைவியானவள் நல்ல மாண்புடையவளாக இருந்தால் ஒரு ஆண்மகனுக்கு இல்லாதது என்ன? அவன் எல்லாம் பெற்றவனாக கருதப்படுவான். அடுத்து அதற்கு மறுதலையாக அடுத்த வாசகத்தை பிரயோகிக்கிறார் வள்ளுவர். உள்ளதென் இல்லவள் மானாக்கடை, மனைவி மாண்பற்றவளாக இருந்தால் அவனுக்கு இருக்கக்கூடியது என்ன? அந்த ஆண்மகனுக்கு இருக்கக்கூடியது என்ன? என்ன இருந்தாலும் அவன் இல்லாதவனாக கருதப்படக்கூடியவனே. ஆக மனைவியின் மாண்புதான் ஒருவன் செல்வந்தனா வறியவனா சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்கிறானா அல்லது இல்லாதவனாக இருக்கிறானா என்பதை மனைவியின் மாண்புதான் தீர்மானிக்கிறது. மனைவி மாண்புடையவளாக இருந்தால் அவன் எல்லாம் பெற்றவன் என்று கருதத்தக்கவன் என்று வள்ளுவர் சொல்கிறார். அங்கு மாட்சிமை இல்லாத மனைவி என்ற பொருள் வருவதற்கு மானா என்ற வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்துகிறார். இங்கும் அந்த வார்த்தை அதே பொருளில் வருகிறது. மானா, மாட்சிமை இல்லாத, மாண்பற்ற, மாண்பற்ற பாவியே, இனி என் பல, இனிமேல் பல உரைத்து என்ன, என்ன என் என்பது என்ன என்ற பொருளில் வருகிறது. இனி என் பல, இனி பல என் என்று நாம் அப்படி மாற்றி அதற்கு பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி பல என், இனிமேல் பல உரைத்து என்ன, இன்னும் நான் பல உரைத்து என்ன என்று சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு கடுமையான வாக்கியத்தை பிரயோகிக்கிறான். அதான் அந்த நாலாவது அடி. உன் கழுத்தின் நான் உன் மகருக்கு காப்பின் நானாம் என்றான். எப்போதும் கம்பெனியிடம் ஒரு உத்தி உண்டு. வரிசையாக ஒன்றை பற்றி சொல்லி கொண்டு வருவான். கடைசியில் இனிமேல் சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று உச்சபட்சமாக ஒன்றை சொல்லி முடித்து விடுவான். அது நாம் ஏற்கனவே சில பாடல்களில் பார்த்தோம். அதே போல இங்கும் தசரதன் கைகேயியை பல விதத்தில் கடிந்துரைத்து கொண்டே வருகிறான். கடைசியில் இனிமேல் பலவற்றை பேசி என்ன என்று சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு கடுமையான வாசகத்தை பிரயோகிக்கிறான். உன் கழுத்தின் நான் உன் மகருக்கு காப்பின் நானாம். காப்பு நான் என்றால் முடிசூட்டுபவர்கள் தங்களுக்கு தீய சக்தியிலிருந்து காப்பு உண்டாக வேண்டும், பாதுகாப்பு உண்டாக வேண்டும் என்பதற்காக கையில் ஒரு கயிறு கட்டிக்கொள்வார்கள். அதற்கு காப்பு என்று பெயர், காப்பு நான். இப்போது கூட சில விரதங்கள் எல்லாம் மேற்கொள்பவர்கள், கோயிலுக்கு விரதம் மேற்கொள்பவர்கள் காப்பு கட்டி கொள்ளுதல் என்ற ஒரு வழக்கம் எல்லாம் இருக்கிறது. அது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அந்த காப்பு என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அதுபோல இங்கே முடிசூடுபவர்கள் காப்பு அணியக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது என்பது நமக்கு இந்த பகுதியிலிருந்து தெரிகிறது. அது ராமன் சூடுவதாக இருந்தால் ராமன் அந்த காப்பு கட்டிக்கொண்டு அதன் பிறகு முடிசூடி கொள்வான். இப்போது பரதன் சூடப்போகிறான், பரதன் சூடுவதற்கான ஏற்பாட்டை கையை செய்து விட்டாள். எனவே உன் மகருக்கு காப்பின் நான் என்பது பரதன் கட்டக்கூடிய காப்பு நான், முடிசூடுவதற்கு முன்பு கட்டக்கூடிய காப்பு நான், ரக்ஷா பந்தன் என்று அதை சொல்லுவார்கள் வடமொழியில். ரட்சை தரக்கூடிய நான் கயிறு. உன் மகருக்கு காப்பி நான், உன் மகனுக்கு நீ கட்டக்கூடிய காப்பு நான் எது என்று கேட்டால் உன் கழுத்தின் நான் என்று சொல்கிறான். உன் கழுத்தில் நீ அணிந்திருக்கிறாயே மாங்கல்ய கயிறு, தாலி சரடு, அதுதான் உன்னுடைய மகனுடைய கையில் கட்டப்படக்கூடிய காப்பு நானாக மாறப்போகிறது என்று சொல்லுகிறார். உன் தாலி இறங்கப் போகிறது, நான் இறக்கப் போகிறேன், உன் மாங்கல்யம் அறுக்கப்பட போகிறது, அந்த கயிறு தான் உன் மகனுக்கு காப்பாக மாறப்போகிறது என்று சொல்லாமல் சொல்லுகிறார். அது அது ஒரு கவித்துவமாக சொல்லுவது. இந்த கயிறை கொண்டு போய் அங்கு கட்ட மாட்டார்கள், ஆனால் இந்த கயிறு இறங்கிய பிறகுதான், உன் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய இந்த மாங்கல்ய கயிறு இறங்கிய பிறகுதான் உன் மகனுடைய கையில் காப்பு கயிறு ஏறும், அதற்குள் நான் இறந்து விடுவேன் நான் என்பதை சொல்கிறான். நான் இறந்து விட்டால் உன் தாலி கயிறு கண்டிப்பாக உன் கழுத்தில் இருந்து இறங்கிவிடும், அந்த தாலி கயிறு தான் உன் மகனுடைய கைக்கு காப்பு கயிறாக மாறப்போகிறது என்று சொல்கிறான். இது ஒன்றை நேரடியாக சொல்லாமல் வேறு விதமாக கவித்துவமாக சொல்லுவது அவ்வாறு சொல்லியிருக்கிறான். இதனுடைய சாரமான கருத்து நான் இறந்து விடுவேன் என்பதுதான். நான் இறந்து விடுவேன், நீ மாங்கல்யத்தை இழந்து விடுவாய் என்பதுதான் இதனுடைய சாரமான கருத்து. அந்த மாங்கல்ய கயிறே உன் மகனுக்கு காப்பு நானாக மாறும் என்பது, அது நீ ஒன்றை இழந்துதான் உன் மகனுக்கான ஒன்றை நீ பெறப்போகிறாய் என்பதை துட்டுவிதமாக தசரதன் குறித்த வாசகம் அது. உன் கழுத்தின் நான் உன் மகருக்கு காப்பின் நானாம், உன் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த தாலி கயிறு தான் உன் மகனுக்கு கையில் அணியக்கூடிய காப்பு நானாக மாறப்போகிறது என்று சொல்லி இந்த பாடலை கம்பரும் முடிக்கிறார். என்றான் என்று தசரதன் சொன்னான் என்று சொல்லி கம்பர் முடிக்கிறார். இதில் அந்த மகர்க்கு என்று வந்திருக்கிறது, நாம் இப்போது மகனுக்கு என்று பயன்படுத்துவோம். இடையில் ஒரு உகரச்சாரியை சேர்த்து மகனுக்கு என்று நாம் இப்போது சொல்லுவோம். அந்த நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வரும்போது, மகன் கூட்டல் கூ சேரும்போது மகர்க்கு என்றும் சேரும், அந்த இடையில் ஊ வராமல் சேரும், அது அவ்வாறு சேர்ந்து மகர்க்கு என்று வந்திருக்கிறது. அது ஒருமை, மகனுக்கு என்று அர்த்தம். அதில் அந்த இலக்கணம் இருக்கிறது. இதில் இந்த பாட்டில் வார்த்தைகளை அருகருகே ஒத்த ஓசை உடைய வார்த்தைகளை வைத்து பாடலை கம்பர் அமைத்திருக்கிறார். விம்கான் எங்கான், சூழ்வாய் போழ்வாய், நானாய் மானா என்றெல்லாம் ஒத்த ஓசை வரக்கூடிய வார்த்தைகளை அருகருகே பெய்து இந்த பாடலை மிக நயம்பட அமைத்திருக்கிறார் கம்பர். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இன்னொரு திருக்குறள் ஞாபகம் வருது. தந்தை மகற்றாற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல், அங்கேயும் மகர்க்கு வராமல். மகருக்கு சரியாக சொல்லியிருக்க, அதே தான் அங்கும் அந்த இதுவரை. இப்போது அதே போல அரசர்க்கு என்று சொல்லலாம். ஒரே ஒரு அரசனை சொல்லும் போது, அரசர் ஒரே அரசனை குறிக்கும் போது அரசனுக்கு கொடுத்தான் என்று நாம் சொல்லுகிறோம் என்று ஒரு வாசகம் வைத்துக் கொள்வோம். அதில் இந்த வல்லின ரகர ஒற்று போட்டு எழுதினால் ஒரே அரசனை குறிக்கிறது என்று அர்த்தம். அதுவே இடையின ரகர ஒற்று போட்டு அரசர்க்கு என்று எழுதினால் அது பன்மையாக ஆகிவிடுகிறது. அது பல அரசர்களை குறிக்கலாம், அல்லது ஒரு அரசனையே மரியாதை பன்மையாக அரசர் என்று குறித்ததாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த வள்ளின ரகர ஓற்று வந்தது என்றால் அரசர்க்கு என்று வள்ளின ரகர ஓட்டு ஓற்று போட்டு எழுதினால் ஒரு அரசனைத்தான் குறிப்பதாக அர்த்தம். அங்கு அந்த ஓசை ஒற்றுமையை கருதி அது பண்மையோ என்று கருதிவிடக்கூடாது. அது தமிழில் உள்ள ஒரு இலக்கண நுட்பம். ஐயா, முதல் வரி விழிக்கும் கண் வேறு இல்லா. அது அது ஆமாம், அது அடையாக வருகிறது. அந்த வெம்கான் என்பதற்கு அடையாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது என் என்பதற்கு அடையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது என் என்பதற்கு அவன் தசரதன் தன்னை என் என்று சொல்கிறான் அல்லவா, என் கான்முளை, என் மகன். அந்த என் என்பதற்கு, அந்த தசரதனுக்கு அடையாக வருகிறது. விழிக்கும் கண் வேறு இல்லா என் கான்முளை, எனக்கு விழிக்கின்ற கண் வேறு எதுவும் இல்லை, நான் விழித்து பார்க்கின்ற கண்ணாக இருப்பவன் என் ராமன் தான், என் மகன் தான், எனக்கு வேறு கண் என்பதே இல்லை. அப்படிப்பட்ட எனக்கு உரிய என் மகனை நீ காடு அனுப்புவதற்கான வேலையை செய்து விட்டாய் என்று சொல்வதாக ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த விழிக்கும் கண் வேறு இல்லா என்பது தசரதன் தன்னை நோக்கி, தன்னை குறித்தே சொல்வது, எனக்கு வேறு விழித்து பார்க்கும் கண் இல்லை, என் மகன் தான், என் மகனான ராமன் தான், அப்படிப்பட்ட என் ராமனை நீ காட்டுக்கு அனுப்புகிறாய் என்று ஒரு பொருள். அடுத்து வெம்கான் என்பதற்கு அடையாக அந்த விழிக்கும் கண் வேறு இல்லா வெம்கான் என்று சேர்த்து பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அது அந்த காடுக்கு அப்ப அடையாது. காட்டுக்கு பொருந்தது. காட்டுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த காட்டை கண் திறந்து பார்க்க முடியாது, அவ்வளவு கொடிய வெப்பமயமான காடு. அங்கு எந்த கண்ணும் கண் திறந்து அந்த காட்டை பார்க்க முடியாது, வேறு எந்த கண்ணும் அதற்கான தகுதி உடையதல்ல. கண்ணை திறந்து பார்த்தால் கண் அவிந்து போய்விடக் கூடும், அந்த அளவிற்கு வெப்பமயமான காடு என்பதை உணர்த்துவதற்காக விழிக்கும் கண் வேறு இல்லா வெங்கான் என்று சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அது மிகவும் தனிமையான காடு, அங்கு நாம் கண் திறந்து பார்த்தால் நமக்கு எதிரே வேறு யாரும் இருக்க மாட்டார்கள், அத்துவான காடு என்று கிராமத்தில் சொல்லுவார்கள், யாருமே இல்லாத காடு என்பதை குறிப்பதற்காக அவ்வாறு சொல்லுவார்கள். நாம் கண் திறந்து பார்த்தால் எதிரே விழித்து பார்ப்பதற்கு வேறு கண் எதுவுமே இல்லை. நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது முதலில் கண்ணுக்கு கண்ணாகத்தானே பார்க்கிறோம். இந்த மாதிரி கொடிய கானகத்திற்கு சென்றால் கண்ணுக்கு கண்ணாக பார்ப்பதற்கு அங்கு வேறு கண்ணே இருக்காது, அவ்வளோ கொடிய கானகம் என்று சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி கானகத்திற்கும் பொருத்தி கொள்ளலாம் அந்த விழிக்கும் கண் வேறு இல்லா என்ற சொற்றொடரை. தசரதனுக்கும் பொருத்தி கொள்ளலாம், தசரதன் தன்னை குறித்து அடையாக அவ்வாறு சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறாக இரண்டு மூன்று விதமாக பொருத்தி பார்க்கும் விதமாக அந்த சொற்றொடரை கம்பர் அமைத்திருக்கிறார். சரி ஐயா. ஐயா, அதே போல் கால் முளைக்கு நீங்க விளக்கம் சொன்னீங்கல்ல ஐயா, ஆமாம், அது பிரித்து காலுக்கு தனியா முளைக்கு தனியா அப்படி எடுத்துக்கலாமா இல்ல சேர்த்துதான் ஆமாம், அப்படி அப்படிதான். எடுத்துக்கலாம்? அது இரண்டு சொற்களின் சேர்க்கை தான், கால் கூட்டல் முளை. கால் என்றால் வழி என்று அர்த்தம், முளை என்றால் முளைப்பது என்று அர்த்தம், முளைத்தல். அது முதல் நிலை தொழிற்பெயர், முளைத்தல் என்பது முளை என்று இருக்கிறது. அதாவது தன்னுடைய வழியில், வழி என்பது தன்னுடைய அந்த பரம்பரை, அந்த வாரிசுனி என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த வரிசை சந்ததி என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த சந்ததி வரிசையில், அந்த வழியில், தனக்கெடுத்து தனக்கெடுத்து என்று அந்த வழி வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா. வாழையடி வாழை என்று சொல்லுவார்கள், தொடர்ந்து அப்படியே மகனுக்கு மகன், மகனுக்கு மகன் அப்படியே வருவது, அது ஒரு வழி, பரம்பரை என்று சொல்வார்கள். அதில் முளைக்கக்கூடிய ஒருவன் கான்முளை என்று சொல்லப்படுகிறான், அதாவது மகனை குறிக்கிறது அந்த கான்முளை என்ற வார்த்தை. அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம், கால் என்றால் வழி, அந்த வழியில் முளைப்பவன், அதாவது தன்னுடைய பரம்பரை குடும்ப வழியில் முளைத்து வருபவனை கால்முளை என்று சொல்வது, அதாவது மகன் என்று தான் அதனுடைய பொருள். அப்படி ஒரு பொருள் இல்லாவிட்டால் கால்முளை வாழை இருக்கிறது, வாழையின் காலடியில் அதனுடைய கன்று முளைக்கிறது, அது பிறகு அந்த வாழை, அந்த தாய் வாழை இறந்த பிறகு அது அந்த இடத்திலேயே வளர்ந்து மீண்டும் குலை ஈனுகிறது, மீண்டும் அதுவும் தன்னடியில் ஒரு முளையை முளைக்கச் செய்கிறது, ஒரு கன்றை முளைக்கச் செய்கிறது. இப்படி வாழை மரத்தின் கால் பகுதியில் முளைத்து முளைத்து வருவது போல சந்ததிகளும் அடுத்தடுத்து பிறந்து வந்து கொண்டே இருப்பதனால் அந்த சந்ததியை குறிப்பதற்கு கான்முளை என்ற வார்த்தை வந்திருப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம், இரண்டு விதமாகவும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். சரி ஐயா, அதுல கால்க்கு வந்து சின்ன லகரம் ஐயா. ஆமாம், அதுதான் அதுதான், அது அந்த இல் வரும்போது அதுக்கு அடுத்த அடுத்து வரக்கூடிய சொல்லில் முதல் எழுத்து மெல்லினமாக இருந்தால் அந்த இல் இன்னாக மாறிவிடும். அது ஒரு தமிழ் மரபு. இப்போது நல் கூட்டல் நிலை என்ற இரண்டு வார்த்தைகளை சேருங்கள், நன்னிலை என்று மாறிவிடும். நல் நல் கூட்டல் மனம், நல்ல மனம் என்பதை நல் கூட்டல் மனம், அது சேரும்போது நன்மனம் என்று மாறிவிடும். அதுபோல கால் கூட்டல் முளை சேரும்போது கான்முளை என்று மாறிவிடுகிறது. சரி. மேல்நிலை பள்ளி என்று இப்போது பலரும் பிரித்து எழுதுகிறார்கள். கொஞ்சம் அந்த காலத்தில் நீங்கள் பள்ளிகளில் பார்த்தீர்கள் என்றால் அதை பிரித்து எழுதியிருக்க மாட்டார்கள், மேல்நிலை பள்ளி என்று சேர்த்து எழுதியிருப்பார்கள். அங்கு அந்த ரன்னகர நீ வரும், மேல்நிலை பள்ளி என்று எழுதியிருப்பார்கள். மேல் கூட்டல் நிலை சேரும் போது மேல்நிலை என்று சேர்ந்து விடும், அங்கு அந்த ரன்னகரம் வந்துவிடும். அந்த இல் வந்து இன்னாக மாறி அந்த நீ அதனோடு சேர்ந்து நீயாக மாறிவிடும், அந்த ரன்னகர நீயாக மாறிவிடும், மேல்நிலை பள்ளி. அது மேல் கூட்டல் நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியாக சேருகிறது. இப்போது சிலர் வலை ஒளி காட்சிகளில் மேல்நிலை பள்ளி என்று பிரித்து எழுதினால் ஒரு பொருள் என்றும், அதை சேர்த்து எழுதினால் இன்னொரு பொருள் என்றும் ரெண்டு விதமாக பொருள் சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக சில பதிவுகளை சிலர் போட்டிருக்கிறார்கள். அது இலக்கண ரீதியாக பார்த்தால் ரெண்டும் ஒரே சொல்லுதான், இது பிரித்து எழுதுவது, அது சேர்த்து எழுதுவது, அவ்வளவுதான். புரிவதற்காக இப்போது மேல்நிலை பள்ளி என்று பிரித்தே எழுதுகிறார்கள், அதை சேர்த்து எழுதினால் மேல்நிலை பள்ளி என்று வரும், அந்த ரன்னகர நீ வந்து வரும். அது அந்த ரெண்டுக்கும் வெவ்வேறு பொருள் அல்ல, ஒரே பொருள் தான். ஆனால் சிலர் அவ்வாறு இப்போது பொருள் சொல்வதாக சில காணொளி காட்சிகளை பார்த்தேன், அது அது அது அப்படி அல்ல, அது ரெண்டு ஒரே சொல்லுதான், பிரித்து எழுதுவது சேர்த்து எழுதுவது, அவ்வளவுதான் அதற்கு வித்தியாசமே தவிர இதற்கு ஒரு பொருள் அதற்கு ஒரு பொருள் என்ற வித்தியாசம் அதற்கு கிடையாது. சரி. ஐயா, இதில் இனி என் பல அப்படின்னு ஒரு பலன்னு சேர்த்துருக்காரு இல்லையா, அது அதில் பல ஏதான் இருக்காயா? அதான் இனி என் பல பல இனிமேல் இனிமேல் என்ன அதிகம் அதி இனிமேல் என்ன அதிகம் இனிமேல் அதிகம் என்ன சொல்ல என்று சொல்லுவது போல, பல என்றால் நிறைய, இனி நிறைய இன்னும் பல என்ன, இன்னும் பல என்ன சொல்வது என்ற பொருள், அந்த தொனிப்பொருளாக அது வந்திருக்கிறது. அதனுடைய வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே பொருள் எடுக்க வேண்டும் என்றால் இனி பல என்ன, இனிமேல் பல விஷயங்கள் என்ன, அது அது அவ்வளவுதான் அதற்கு அர்த்தம். சரி. ஆனால் அதற்கான தொனிப்பொருள் என்னவென்றால் இனிமேல் பல என்ன சொல்ல, இனிமேல் பலவற்றை என்ன பேசி இனிமேல் பலவற்றை என்ன பேச என்பது என்னும் விதமாக அது தொனிப்பொருள் தருகிறது. சரியா. ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் என்று கடைசியில் சொல்லுகிறான், சரி. உன் கழுத்து நான், உன் மகனுக்கு காப்பு நான் என்று சொல்லி முடிக்கிறான். சரியா. வேறு சந்தேகங்கள் இல்லை அல்லவா? அடுத்த பாடல் பா. சரி. இப்படி சொல்லிவிட்டு தசரதன் மிகவும் பரிதவிக்கக்கூடிய நிலையில் துடிக்கிறான். அங்கு கோசலை வந்திருக்கிறாள், நாம் ஏற்கனவே பார்த்தோம் கோசலை அங்கு வந்து விட்டாள் என்பதை. அங்கு வசிஷ்டரும் வந்திருக்கிறார், அதுவும் நாம் ஏற்கனவே பார்த்ததுதான். அந்த அறையில் தசரதன் இருக்கிறான், கைகேயி நிற்கிறாள், கோசலை தசரதனுக்கு பக்கத்தில் அவனை தேற்றும் விதமாக அமர்ந்திருக்கிறாள் அல்லது நின்றிருக்கிறாள். வசிஷ்டர் அங்கு நின்றிருக்கிறார். ஆக ஒரு 4 பேர் அங்கு நிற்கிறார்கள். இதுதான் அந்த அறையில் நடக்கக்கூடிய காட்சியில் இடம்பெறக்கூடிய பாத்திரங்கள். இப்போது தசரதன் மிகவும் மோசமான நிலைக்கு உள்ளாகிவிட்டான். அந்த மன அதிர்வு அவனை பெரிய அளவில் பாதிக்க தொடங்கிவிட்டது. உயிர் இன்னும் சற்று நேரத்தில் விடை பெற்று போய்விடலாம் என்னும் நிலைக்கு அவன் ஆளாகிவிட்டான். அவனை கோசலை அருகில் அமர்ந்து தேற்றுகிறாள். தன் ஆற்றாமையும் சொல்லி புலம்புகிறாள். அதையெல்லாம் கம்பர் பல பாடல்களில் சொல்லுகிறார். தசரதன் தன் மகன் கானகம் குறித்து, கானகம் செல்வது குறித்து புலம்புகின்ற பகுதி மிகவும் உருக்கமாக அமைந்திருக்கிறது. கம்பர் அதை பல பாடல்களில் அவனுடைய அந்த மன விம்மலை, ஆற்றாமையை, அழுது துடிப்பதை நன்றாக பதிவு செய்திருக்கிறார். அது நாம் மூல நூலிலிருந்து படித்து அறிந்து கொள்ளலாம். அதிலிருந்து எந்த பாடலும் இந்த தொகுப்பு நூலில் வரவில்லை. அப்படி தன் மகனுடைய பிரிவை குறித்து தசரதன் அழுது புலம்புவதாக கம்பர் உள்ளத்து உணர்வுகளை மிக நுட்பமாக அந்த பகுதியில் அமைத்திருப்பார். அப்படி அவன் புலம்பி உயிரை விட்டு விடுவானோ என்ற தருணத்தில் கோசலை தேற்றுகிறாள் தசரதனை. நம் மகன் கானகம் செல்லாமல் இந்த முனிவர் செய்துவிட வாய்ப்பு உண்டு, நீங்கள் கலங்காமல் இருங்கள், வசிஷ்டர் சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான் என்று தசரதனை தேற்ற முயல்கிறாள் கோசலை. வசிஷ்டரும் அப்போது முன் வந்து, ஆம், நான் ராமனிடம் சொல்லி அவனை கானகம் செல்லாமல் தடுக்க முயல்கிறேன், நீ கலங்காதிரு என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து இல்லை என்று சொல்லுகிறார். அங்கே தான் நிற்கிறார் என்று சொல்லுகிறார். தசரதனுக்கு ஒரு மெல்லிய நம்பிக்கையின் வெளிச்சம் மனதிற்குள் ஏற்படுகிறது. வசிஷ்டர் குலகுரு, சிறுவயதிலேயே ராமனுக்கு எல்லாவற்றையும் போதித்து அவனை நெறிப்படுத்திய ஆசான். ஆசான் சொன்னால் மாணவன் கேட்பான். ஒருவேளை வசிஷ்டருனுடைய உத்தரவை ஏற்று, வேண்டுகோளை ஏற்று தன் மகன் கானகம் செல்லாமல் தங்கிவிடுவதற்கான வாய்ப்பு உண்டு என்று ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கை நிரந்தரமாக இல்லை. அந்த நம்பிக்கை பிறந்த மறுநிமிடமே ஒரு அவநம்பிக்கை மேகம் வந்து அந்த நம்பிக்கையை மூடிவிடுகிறது. அதற்கு என்ன, அந்த அவநம்பிக்கை வந்ததற்கான காரணம் என்னவென்றால், ஒரு பழைய சம்பவம், அவன் பெற்ற சாபம். அந்த சாபம் அப்போது அவனுக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த சாபத்தின்படி மகனை பிரிந்து அவன் இறப்பை தழுவ வேண்டும். இதுதான் அவன் பெற்ற சாபம். அந்த சாபம் பெற்ற சம்பவம் அவனுக்கு அப்போது நினைவுக்கு வருகிறது. அதை கோசலையிடம் கூறுகிறான். வசிஷ்டர் சொன்னாலும் ராமன் கேட்பான் என்ற நம்பிக்கை எனக்கு அவ்வளவாக இல்லை, என்னென்றால் நான் பெற்ற சாபம் அப்படி என்று அந்த சாப வரலாற்றை கூறுகிறான். முன்னொரு காலத்தில் நான் வேட்டைக்கு சென்றேன். கொடிய விலங்குகளையெல்லாம் வேட்டையாடக்கூடிய இயல்பு மன்னர்களுக்கு உண்டு என்பதனால் அந்த மன்னர்களின் இயல்பின்படி நானும் மிருகங்களை வேட்டையாட கானகத்திற்கு சென்றேன். நான் அம்பு எய்வதில் மிகவும் திறம் மிக்கவன். ஒரு பொருளை கண்ணால் பார்க்காமலேயே ஓசையை வைத்தே அந்த பொருளின் மீது அம்பு எய்துவிடக்கூடிய திறன் எனக்கு உண்டு. ஒரு கொடிய மிருகத்தின் சத்தம் எங்காவது கேட்டால் அந்த மிருகம் எந்த திசையில் இருந்து அந்த சத்தத்தை எழுப்புகிறதோ அது என் பார்வைக்கு படாவிட்டாலும் இங்கிருந்தே அம்பு எய்து அந்த சத்தம் வரும் திக்கில் அம்பு எய்து அதை வீழ்த்தி விடக்கூடிய திறன் எனக்கு உண்டு. அதன்படி நான் அன்று கானகம் சென்றபோது ஒரு யானை நீர் பருகுவது போன்ற ஒரு ஓசை எனக்கு கேட்டது. தடாகத்தில் தன் தும்பிக்கையால் நீரை உறிஞ்சுவது போன்ற ஒரு சத்தம் என் காதில் வந்து சேர்ந்தது. அது யானை என்று என் கண்ணுக்கு தெரியவில்லை, ஆனால் காதில் அந்த ஒளி கேட்டதை வைத்து அது யானைதான் என்று நான் தீர்மானித்து விட்டேன். எனவே அந்த ஓசை வந்த திக்கில் என்னுடைய சரத்தை நான் பிரயோகித்தேன். அந்த சரம் அந்த திக்கில் சென்று சரியாக இலக்கை தாக்கியது. அது தாக்கிய பிறகு உண்டான சத்தத்தில் இருந்துதான் அது யானை அல்ல ஒரு மானுடனின் குரல் என்று நான் புரிந்து கொண்டேன். எனவே பதறி அடித்து கொண்டு அந்த இடத்திற்கு ஓடினேன். அங்கே ஒரு முனிகுமாரன் தன் மேனியில் அம்பு பாய்ந்து உயிர் போகும் நிலையில் துடித்து கொண்டிருந்தான். குற்றுயிரும் குலையுயிருமாக கிடைந்த அவனிடத்து சென்று அமர்ந்து என்னை மன்னிக்கும்படி அவனை மன்றாடினான். அவன் புன்னகை தழலும் முகத்துடன், நீ தெரியாமல் செய்து விட்டாய், அது பற்றி பிழை இல்லை, ஆனால் எனக்காக நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். கண்ணற்ற என் தாய் தந்தையருக்கு தாகத்திற்காக நீர் எடுப்பதற்காக நான் இந்த தடாகத்திற்கு வந்தேன். அவர்கள் தாகத்தோடு அங்கு இருப்பார்கள். அவர்களுக்கு சென்று இந்த நீரை கொடுத்துவிட்டு உங்கள் மகன் இறந்து விட்டான் என்ற செய்தியும் அவர்களுக்கு நீ தெரிவிக்க வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். கேட்டுக்கொண்ட சில வினாடிகளிலேயே அவனுடைய உயிர் நீங்கிவிட்டது. நான் அவனுடைய அந்த உடல் உயிர் நீங்கி அந்த உடலை எடுத்துக்கொண்டு நீரையும் எடுத்துக்கொண்டு அவனுடைய தாய் தகப்பனார்கள் தாயும் தகப்பனும் இருந்த இடத்திற்கு சென்றேன். அங்கே கண்ணற்ற ஒரு பெற்றோரை கண்டேன். தாயும் தகப்பனும் கண்ணற்றவர்களாக இருந்தார்கள். நான் வரக்கூடிய அந்த அரவம் கேட்டதும், மகனே வந்துவிட்டாயா, ஏன் இவ்வளவு நேரம், உனக்கு என்னாயிற்றோ ஏதாயிற்றோ என்று நாங்கள் பதறிக்கொண்டிருந்தோம். மகனே வா, உன் சந்தன திருமேனியை நாங்கள் பரிசித்து பார்க்க வேண்டும். வா மகனே, இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே என்று அவர்கள் பாசம் பொங்க அருகே அழைத்தார்கள். நான் பதறிப்போனேன். மிகப்பெரிய குற்றம் செய்துவிட்டேனே என்ற உணர்வு என்னை வாளாக அறுத்தது. அருகே சென்றேன், உண்மையை சொன்னேன். தெரியாமல் ஒரு தவறு நடந்துவிட்டது. உங்கள் மகனை யானை என்று கருதி அவனை கண்ணால் காணாமல் புதர்களுக்கு அப்பால் இருந்து யானைதான் என்று கருதி அந்த நீர் முகக்கும் சத்தத்தை யானைதான் நீர் உறிஞ்சுகிறது என்று கருதி அம்பெய்தி கொன்றுவிட்டேன். மிகப்பெரிய பாதகம் புரிந்து விட்டேன். என்னை மன்னித்தருள வேண்டும் என்று அவர்கள் காலடியில் விழுந்து மன்றாடினேன். ஆனால் அந்த தாயின் தகப்பனோ தங்கள் மகன் இறந்ததை தாழ முடியாதவர்களாக துடிதுடித்து அழுது அரற்றி எனக்கு சாபம் ஈந்தார்கள். அவர்கள் அவ்வாறு அழுது அரற்றுவதை கண்ட நான் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு மகனாக நான் இருந்து உங்கள் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி உங்கள் வாழ்நாள் இறுதி வரைக்கும் உங்களை நான் காப்பாற்றுவேன், பராமரிப்பேன். உங்கள் மகன் நான் இனி என்று அவர்களை நான் தேற்ற முயன்றேன். அவர்கள் ஆனால் தேறுதல் அடையவில்லை. அவர்கள் சொன்னார்கள், எங்கள் மகனை பறிகொடுத்த பிறகு எங்கள் உடலை நாங்கள் போஷிப்பதற்காக உன் பராமரிப்பில் நாங்கள் இருப்போம் என்று நீ நினைத்து கொண்டாயா? எங்களை அந்த அளவிற்கு அன்பற்றவர்கள் என்று நீ கருதி விட்டாயா? என் மகன் இறந்து விட்டான் என்று கருதி இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்ட பிறகு நாங்கள் இனிமேல் இந்த பூலோகத்தில் இருக்க மாட்டோம். நாங்களும் உயிர் துறக்கப் போகிறோம், உயிர் துறந்து விடுவோம். ஆனால் எங்களை இந்நிலைமைக்கு ஆளாக்கிய நீ, என் மகனை கொன்ற நீ, பின்வரும் காலத்தில் உன் மகனை இழந்ததனால் உன் உயிரை விடுவாய். இதுதான் நாங்கள் உனக்கு வழங்கக்கூடிய சாபம். நாங்கள் புத்திர சோகத்தால் இறப்பது போல நீயும் புத்திர சோகத்தால் இறந்து போவாய் என்று சாபம் கொடுத்துவிட்டு இறந்து விட்டார்கள். நான் அப்போது அந்த சாபத்தை கேட்டபோது ஏதோ வரம் பெற்றது போல் மகிழ்ந்தேன். காரணம் என்னவென்றால், எனக்கு அப்போது புத்திரர்களே பிறக்கவில்லை. புத்திரர்கள் இல்லை என்ற பெரும் கவலை என் மனத்தை அரித்து தின்று கொண்டு இருந்தது. அந்த வேதனையால் நான் நாள்தோறும் துடித்து கொண்டிருந்தேன். இப்போது அந்த முனிவன் ஒரு சாபம் விட்டிருக்கிறான், உன் மகனை நீ பிரிவதனால் உனக்கு இறப்பு வந்து சேரும் என்று சாபம் விட்டிருக்கிறான். அப்படியானால் என்ன பொருள்? எனக்கு மகன் பிறப்பான் என்றல்லவா பொருள்? ஆகா, முனிவன் சாபம் கொடுக்கவில்லை, வரம் கொடுத்திருக்கிறான். முனிவாக்கு பொய்க்காதல்லவா? அது நிச்சயமாக நடந்தே தீரும். எனவே எனக்கு மகன் நிச்சயம் பிறப்பான் என்ற மிக்க மகிழ்ச்சியுடன் நான் வீடு வந்து அப்போது அன்றைக்கு சேர்ந்தேன். அன்றைக்கு நான் மகிழ்ந்தேன் அந்த சாபத்தை கேட்டு. ஆனால் இன்றைக்கு அந்த சாபம் அப்படியே நடக்கப் போகிறது. ராமன் காடு செல்லப் போகிறான், நான் என் உயிரை விடப் போகிறேன். மைந்தன் வனம் செல்லக்கூடிய அந்த தருணத்திலேயே என் உயிர் வானம் சென்று விடும் என்று அந்த பழைய சம்பவத்தை, அந்த சாப சரித்திரத்தை கோசலைக்கு தசரதன் கூறுகிறான். இதை பக்கத்தில் நின்ற வசிஷ்டரும் கேட்கிறார். கேட்டுவிட்டு அவர் மிக பெரிய மனவேதனைக்கு உள்ளானவராக அங்கிருந்து விடைபெற்று செல்கிறார். அங்கிருந்து நான் ராமனது மனத்தை மாற்ற முயற்சி செய்கிறேன். நான் சொல்லுவதை கேட்பானா, அல்லது தந்தையின் வாக்கை உள்ளது உள்ளபடியே நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த அறத்தில் நிலையாக நிற்பானா என்ற இரண்டு கேள்விகள் வரும்போது என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரிகிறது. இருந்தாலும் என்னுடைய முயற்சியை நான் மேற்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து விடைபெற்று வெளியே வருகிறான். வெளியே வந்து அந்த முடிசூட்டு மண்டபத்தில் எல்லோரும் கூடிய அந்த சபைக்கு வந்து அவர்களுக்கு அறிவிக்கிறான், நடந்த நிகழ்வை அறிவிக்கிறான். கைகேயி வரம் பெற்றது. அந்த வரத்தின் காரணமாக பரதன் இனிமேல் மன்னனாக ஆகப்போவது. ராமன் காடியேக கூடிய நிலையில் இருப்பது, இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்ற செய்தியை அந்த சபைக்கு தெரிவிக்கிறான். அவன் இந்த செய்தியை சொன்னதுதான் தாமதம். அத்தனை பேரும் தசரதன் என்ன எந்த அளவிற்கு மனவேதனைக்கு உள்ளானானோ அந்த அளவிற்கு மனவேதனைக்கு உள்ளாகிறார்கள். எல்லோருக்கும் தாங்க முடியாத துயரம் வந்து மனதை கவ்விக்கொள்கிறது. அந்த செய்தி வெகு விரைவில் பரவுகிறது. ராமனை நான் தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி வெளியே வந்த வசிஷ்டர், ராமன் இருப்பிடத்தை நோக்கி போகாமல் இங்கே சபைக்கு வந்து இந்த செய்தியை அறிவித்தது ஏன் என்ற ஒரு கேள்வி இங்கு வரலாம். நேரடியாக இந்த செய்தியை வெளியே சொல்லாமல் நேரடியாக ராமனிடம் சென்று, ராமனே நீ காட்டுக்கு போகாதே என்று அவனை நிறுத்தி ராமனுக்கு முடிசூட செய்தால் இந்த செய்தி வெளியே தெரியாமலேயே மக்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லாமல் மக்களிடத்தே எந்த விதமான கலவரமும் உருவாகாமல் அப்படியே இது மூடி மறைக்கப்பட்டு விடுமே, இதை ஏன் இங்கு சபைக்கு வந்து சொன்னார் வசிஷ்டர் என்ற ஒரு கேள்வி இந்த இடத்தில் வருகிறது. இங்கு நாம் சிந்தித்து பார்க்கும்போது வசிஷ்டருக்கு நிச்சயமாக ஒரு விஷயம் தெரிந்திருக்கிறது. நிச்சயமாக ராமன் தான் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். குருவாகிய தான் சொன்னால் கூட தந்தையினுடைய வாக்கு தவறிவிடக்கூடாது, தந்தையின் உத்தரவிலிருந்து தான் பின்வாங்கி விடக்கூடாது என்ற அந்த அறத்தை நிறைவேற்றுவதிலேயே அவனுடைய எண்ணம் முழுதும் இருக்கும். அதிலிருந்து அவன் பின்வாங்க மாட்டான் என்று வசிஷ்டருக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஒட்டுமொத்த தேசத்தவர்களும் ராமன் காட்டிற்கு போகக்கூடாது என்று அழுது துடித்து அவனுக்கு குறுக்காக வந்து நிற்பார்களே ஆனால் வேறு வழியில்லாமல் ராமன் எங்கேயே தங்கிவிடக்கூடும், அயோத்தியிலேயே தங்கிவிடக்கூடும், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் கருதி இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த செய்தியை நாட்டு மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளும்படி சபையில் வந்து கூறிவிடுகிறார் வசிஷ்டர். வசிஷ்டருடைய எண்ணம் இதுதான் என்று நாம் காவியத்தில் பார்க்க முடியவில்லை, ஆனால் இதுவாகத்தான் இருக்கும் என்று நாம் யூகித்து கொள்ள முடிகிறது. இவ்வாறு சபைக்கு வந்து சொல்லிவிடுகிறார் வசிஷ்டர். இந்த செய்தி அப்படியே பெரும் தீ போல பரவி விடுகிறது நாடு எங்கும். அப்படி எங்கும் பரவியதால் மக்கள் அனைவரும் மிகப்பெரிய வேதனைக்குள்ளாகி துடிக்கிறார்கள். தாங்க முடியாத கொதிப்புக்கும் கோபத்திற்கும் கவலைக்கும் ஆட்படுகிறார்கள். அவர்கள் என்ன செய்ய முடியும்? அரசனுடைய உத்தரவு அது. அரசனுடைய உத்தரவுப்படி பரதன் முடிசூடப் போகிறான். அரசனுடைய உத்தரவுப்படி ராமன் காடியாக போகிறான். என்ன செய்வார்கள் அவர்கள்? அவர்கள் கலங்குவதை தவிர அவர்களால் என்ன செய்ய முடியும்? அவர்களுடைய கலக்கம் எப்படி இருந்தது என்பதை பல பாடல்களில் வரிசையாக பாடிக்கொண்டு வருகிறார் கம்பர். அதில் ஒரு பாட்டு தான் இந்த 148வது பாட்டு. அங்கு எல்லோரும் அழுதார்கள். முடிசூட்டு விழாவிற்காக விழா கோலம் பூண்டிருந்த அந்த அயோத்தி மாநகர் இப்போது ஒரு இழவு வீட்டின் சூழ்நிலை உடையதாக மாறிப்போய்விட்டது. அனைவர் கண்களில் இருந்தும் கண்ணீர் விழுகிறது. எல்லோருடைய இதயத்திலும் சோகம் கப்பி கிடக்கிறது. ஒரு சோகச் சம்பவம் நடந்துவிட்டால் ஒரு தேசத்தில் எத்தகைய ஒரு இறுக்கமான சூழ்நிலை வந்து கப்பிக்கொள்ளுமோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அங்கு மக்கள் மட்டுமல்ல, அங்குள்ள மற்ற உயிரினங்களும் அந்த சோகத்திற்கு ஆட்பட்டன என்று கம்பர் பாடுகிறார். கிள்ளையொடு பூவை அழுத கிளர் மாடத்து, உள்ளுரையும் பூசை அழுத உரு அறியா, பிள்ளை அழுத பெரியோரை என் சொல்ல, வள்ளல் வனம் புகுவான் என்றுரைத்த மாற்றத்தால். வள்ளல் வனம் புகுவான் என்றுரைத்த மாற்றத்தால் வள்ளலாகிய ராமன் வனத்திற்கு போவான் என்று வசிஷ்டர் உரைத்த அந்த வார்த்தையால் மாற்றம் என்றால் வார்த்தை என்று பொருள். இந்த மாற்றம் என்பதற்கு இப்போது மாறுதல் என்ற பொருள்தான் இப்போது நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் மாற்றம் என்பதற்கு மறுவார்த்தை பேசுதல், ஒருவர் ஒன்றை கேட்டால் அதற்கு பதில் சொல்லுதல் என்ற பொருள் உண்டு. மாற்றம் என்பதற்கு பதில் என்ற ஒரு பொருள் உண்டு, பொதுவாக வார்த்தை என்ற பொருளும் உண்டு. மாற்றமும் தாராரா தாராரோ வாசல் திறவாதார் என்று திருப்பாவையில் வருகிறது. வெளியே இருந்து பெண்கள் உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை எழுப்புகிறார்கள். அவள் எந்த வார்த்தையும் பேசாமல் உள்ளுக்குள் தூங்கிக் கொண்டே இருக்கிறாள். எனவே ஏதாவது வார்த்தை சொல்ல மாட்டாயா? நீ இப்படி தூங்கிக் கொண்டு இருக்கலாமா? மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் என்று வெளியே உள்ளவர்கள் சொல்லுவதாக ஒரு வாசகம் அங்கு வருகிறது. அங்கு அந்த மாற்றம் என்பது வார்த்தை அல்லது பதில் என்ற பொருளில் அங்கு வந்திருக்கிறது. ஆக மாற்றம் என்பதற்கு சொல் அல்லது பதில் என்ற பொருள் உண்டு. இங்கு சொல் என்ற பொருளில் வந்திருக்கிறது. எந்துரைத்த சொல்லால், எந்துரைத்த அந்த வார்த்தையால் என்ன நடந்தது என்றால், கிள்ளையொடு பூவை அழுத. கிள்ளை என்றால் கிளி என்று பொருள். கிளிகள் எல்லாம் அழுதன, பூவைகள் எல்லாம் அழுதன. பூவை என்றால் நாகனவாய் புல் என்று இலக்கியங்களில் சொல்லப்படுகிறது. பூவை என்றால் ஒரு பறவை, அது நாகனவாய் புல் என்று சொல்லப்படும். கிள்ளை என்றால் கிளி, அது எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை தான். கிள்ளை என்ற வார்த்தை திரை இசை பாடல்களில் கூட வரக்கூடிய ஒரு வார்த்தை தான். கிள்ளை என்பது அது கிளியை குறிக்கக்கூடிய வார்த்தை. பூவை என்றால் நாகனவாய் பறவை என்ற ஒரு பறவை. அந்த நாகனவாய் பறவை தான் இப்போது மைனா என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அந்த மைனா தான் நாகனவாய் பறவை என்று இலக்கியங்களில் சொல்லப்படுகிறது என்று சிலர் சொல்லுவார்கள். அந்த பறவையும் கிளியும் அழுதன. வீடுகளில் எல்லாம் பெண்கள் கிளியையும் வளர்ப்பார்கள், இந்த பூவையையும் வளர்ப்பார்கள், இந்த மைனாவையும் வளர்ப்பார்கள். இவையெல்லாம் அழுதன என்று கம்பர் பாடுகிறார். ஆறறிவு உடைய மனிதர்கள் மட்டுமல்ல, குறைந்த அறிவை உடையனவாகிய, புலனறிவை உடையனவாகிய இந்த உயிரினங்களும் அழுதன என்று சொல்லுகிறார். அதை வரிசைப்படுத்தி சொல்லுகிறார். கிள்ளையோடு பூவை அழுத, கிளிகளோடு மைனாக்களும் அழுதன, கிளர் மாடத்து உள் உறையும் பூசை அழுத, உயர்ந்து ஓங்கி நிற்கக்கூடிய மாடத்தின் உள்ளுக்குள் வசித்திருக்கக்கூடிய பூனைகளும் அழுதன. பெரும் மாடங்களிலெல்லாம் பெண்கள் கிளிகளை வளர்க்கிறார்கள், மைனாக்களை வளர்க்கிறார்கள், பூனைகளை வளர்க்கிறார்கள். அவர்கள் வளர்க்கக்கூடிய இந்த பிராணிகள் எல்லாம் அவர்கள் அழுவதால், ராமன் முடிசூடாமல் வனம் ஏகப் போகிறான் என்ற செய்தியை கேட்டு அவர்கள் அழுததால் அவர்களுடைய சோகம் தங்களுக்கும் வரப்பெற்று இந்த வளர்ப்பு பிராணிகள் எல்லாம் தாங்களும் அழுதன என்று கம்பர் பாடுகிறார். கிள்ளையோடு பூவை அழுத, கிளர் மாடத்து உள் உறையும் பூசை அழுத. பூசை என்றால் பூனை. இந்த வார்த்தை இராமாயணத்தின் ஆரம்பத்திலேயே வந்ததை நாம் பார்த்தோம். ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றவும் நக்கு பூ புக்கென ஆசை பற்றி அரை ஆசை பற்றி அறையல் உற்றேன் என்று அவையடக்கத்தில் கம்பர் பாடுகிறார். ஒரு பூனை பார்க்கடலின் முன்பு சென்று அந்த பார்க்கடல் முழுவதையும் நக்கியே பருகி விடுவதற்கு முயல்வது போன்றது நான் இராமாயணத்தை பாடத் தொடங்கிய இந்த நிகழ்வு என்று அங்கு ஒரு உவமானம் சொன்னார். பூனை பார்க்கடலை பருகுவதற்கு சமானம் என்று உவமானம் சொன்னார். அங்கு பூனை என்ற வார்த்தையை குறிப்பதற்கு, பூனை என்ற பூனையை குறிப்பதற்கு அங்கு அவர் பூசை என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அதைப்போல் இங்கும் பூசை வந்திருக்கிறது, இதுவும் பூனையைத்தான் குறிக்கிறது. உள்ளுறையும் பூனை, பூனைகள் எல்லாம் அழுதன. இங்கு அந்த அழுத என்ற வார்த்தை கவனத்துக்குரியது. அழுத என்றால் அதனுடைய இலக்கணம் பளவின் பால் வினை முற்று அழுதன என்று பொருள் தரக்கூடியது அந்த வார்த்தை அழுதன. இப்போது நாம் அழுதன என்று தான் பயன்படுத்துவோம் என்று தான் எழுதுகிறோம். அழுத என்று பெயரெச்சமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம், ஆனால் வினைமுற்றாக பயன்படுத்த மாட்டோம். ஆனால் இங்கு வினைமுற்றாக வந்திருக்கிறது. பளவின் பால் வினைமுற்று அழுதன என்ற பொருளில் வருகிறது. அங்கு அந்த அன் சாரியை கெட்டு அழுத என்று அந்த வார்த்தை நிற்கிறது. அதனுடைய பொருள் அழுதன என்பதுதான். கிள்ளையொடு பூவை அழுத, கிளர் மாடத்து உள் உறையும் பூசை அழுத, உரு அறியா பிள்ளை அழுத. பிள்ளைகள் கூட, சிறு பிள்ளைகள் கூட இன்னார் இனியார் என்றெல்லாம் பிரித்து உருவத்தை அறிய முடியாத பிள்ளைகள், இது அண்ணன், இது தம்பி, இது பெரியம்மா, இது சின்னம்மா, இவர் நமக்கு எதிரி, இவர் நண்பர் என்றெல்லாம் உருவத்தை நாம் பிரித்து அறிகிறோம். வளர்ந்தவர்களுக்கு மூளை வேலை செய்கிறது, மனம் வேலை செய்கிறது. எனவே அவர்கள் எதிரே வருபவர்களை, எதிரே வரக்கூடிய அந்த உருவங்களை பிரித்து அறிகிறார்கள், இன்னார் இன்னார் என்றெல்லாம் பிரித்து அறிகிறார்கள். ஆனால் சிறு பிள்ளைகள் அப்படி பிரித்தறியக்கூடிய இயல்பற்றவையாக இருக்கும். அவர்களுக்கு இன்னும் மனம் வளர்ச்சி பெறவில்லை. எனவே அத்தகைய சிறு பிள்ளைகள் என்பதை குறிப்பதற்கு உரு அறியா பிள்ளை என்று கம்பர் சொல்லுகிறார். உரு அறியா பிள்ளை அழுத, உருவத்தை கூட பிரித்தறிய முடியாத பச்சிளம் பிள்ளைகள் கூட அழுதன. ராமன் காடு போகிறான் என்ற அந்த செய்தி நாட்டில் எங்கும் பரவிய பிறகு அந்த பிள்ளைகள் கூட அழுதன. ஒன்றும் அறியாத பிள்ளைகள் கூட அழுதன. பால்குடி மரவா பச்சிளம் பாலகர்கள் கூட அழுதார்கள் என்று கம்பர் சொல்லி செல்கிறார். இப்படி சிறு பிள்ளைகள் கூட அழுத போது பெரியவர்களை என் சொல்ல, பெரியவர்களை பற்றி என்ன சொல்ல, இந்த என்ன சொல்ல என்ன சொல்ல என்று அந்த இயலாமையை பல இடங்களில் கம்பர் சொல்லியிருப்பார். சென்ற பாடலில் கூட தசரதன் சொல்வதாக இனி என் பல, இனி என்ன பல சொல்லி என்று சொல்வது போல ஒரு சொற்றொரை பிரயோகித்திருந்தார். அதை போல இங்கும் பெரியோரை என் சொல்ல, பெரியோர்களை பற்றி என்ன சொல்ல, சிறு பிள்ளை கூட அழுதது என்றால் பெரியோர்களை பற்றி என்ன சொல்ல, அவர்கள் எவ்வளவு வேதனைக்குள்ளாகியிருப்பார்கள், விவரம் தெரிந்தவர்கள் அவர்கள். ராமன் அவர்களுடைய இதயத்தில் குடியிருக்கிறான். ராமன் பால் அன்புடையவர்கள், ராமன் பால் நேசம் வைத்தவர்கள். அப்படி அன்பு நேசம் என்பதற்கெல்லாம் ஆட்படாத சிறு பிள்ளைகள் கூட அழுதன என்றால் அவற்றிற்கு ஆட்பட்ட அந்த உணர்ச்சிகளுக்கு உள்ளாகி உணர்ச்சி மயமாகவே வாழ்க்கையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரியவர்களை பற்றி என்ன சொல்ல என்று கம்பர் கேட்கிறார். இப்படி நாடு முழுக்க சோகம் கப்பிவிட்டது, நாடு முழுக்க அழுகை நிறைந்து விட்டது, நாடே ஒரு அவல நிலைக்கு உள்ளாகிவிட்டது என்பதை கம்பர் அப்படியே வர்ணித்து காட்டுகிறார். இந்த வள்ளல் வனம் புகுவான் என்றுரைத்த மாற்றம் என்பதற்கு சொல் என்ற பொருள் சொன்னேன். மாற்றம் என்றால் சொல் என்று ஒரு பொருள் சொன்னேன். மாற்றம் என்பதற்கு மாற்றம் என்றே பொருள் எடுத்துக்கொண்டு, மாறுதல் என்றே பொருள் எடுத்துக்கொண்டும் இந்த பாடலுக்கு உரை பார்க்கலாம். என்றுரைத்த மாற்றத்தால் என்று ஒருத்தரும் ஒரு மாற்றம் நடந்துவிட்டது என்பதை சொல்லுகிறார்கள். ராமன் தான் முடிசூடுவதாக இருந்தது, அது மாறிவிட்டது. அப்படி அப்படி மாறிப்போன அந்த சம்பவத்தால் இவர்கள் எல்லாரும் அழுதார்கள் என்று சொல்லலாம். அதுவும் பொருந்தக்கூடியதான். ஆக மாற்றம் என்பதற்கு வார்த்தை என்றும் இந்த இடத்தில் பொருள் எடுத்துக்கொள்ளலாம், மாறுதல் என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மாற்றம் நடந்து விட்டது, ஒரு மாறுதல் நேர்ந்து விட்டது என்ற பொருளிலும் உரை பார்ப்பது பொருத்தமுடையதாகவே இருக்கிறது. இவ்வாறாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, கிளர் மாடத்துனா, மாடத்துனா மாளிகைன்னு சொன்னீங்க இல்லையா, கிளர்னா என்ன? கிளர்ந்து நிற்றல், அதாவது ஓங்கி நிற்றல், கிளறுதல் என்பது பொதுவாக உணர்ச்சி மேலோங்குவதை கிளர்ச்சி அடைதல் என்று நாம் சொல்லுவோம். அது ஓங்குதல், அவன் மிகப்பெரிய கிளர்ச்சிக்கு உள்ளானான். அதே போல ஏதாவது கலகம் செய்வதை கூட கிளர்ச்சி செய்தார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இராணுவ கிளர்ச்சி ஏற்பட்டது, மக்கள் கிளர்ச்சி அடைந்தார்கள் என்றெல்லாம் சொல்வது. ஒரு நிலை இயல்பு நிலையில் இருந்து மாறுபட்டு ஓங்குவது, மேலோங்குவது. இங்கு கிளர் மாடம் என்றால் அது இயல்பை விட ஓங்கி வளர்ந்து நிற்கிறது, மிக ஓங்கி வளர்ந்த மாடம் என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி. அல்லது மாடத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மனக்கிளர்ச்சிக்கு உள்ளாகி மாடமே ஒரு அல்லோல கல்லோலப்பட்டு கிடக்கிறது. அந்த மாடங்கள் எல்லாம் உள்ளே உள்ளவர்களால் கிளர்ச்சி அடைந்து காணப்படுகிறது என்று அங்கு உள்ளே உள்ளவர்களுடைய அந்த மனக்கிளர்ச்சியை சேர்த்து சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அங்கு உள்ளே உள்ளவர்கள் எல்லோரும் அப்படி கிளர்ச்சி அடைந்து இருக்கிறார்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் கவிதையினுடைய இயல்பு. ஒரு அடை என்பது பொருத்தமாக பல்வேறு பொருள்கள் தந்து நிற்கும். கிளர் மாடம் என்பதை ஓங்கி வளர்ந்த மாடம் என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அதை மாடத்திற்கு சேர்த்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் மாடத்திற்கு உள்ளே உள்ளவர்கள் கிளர்ச்சியுடன் இருக்கிறார்கள், இந்த செய்தியை கேட்டு அவர்களில் மனக்கிளர்ச்சி அடைந்து விட்டார்கள், அவர்கள் மனம் மிகவும் பொங்குதல் உற்றுவிட்டது என்பதை குறிக்கும் விதமாக கிளர் மாடம் என்று சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். மனத்திற்கு உள்ளே இருப்பவர்களுடைய கிளர்ச்சியை மாடத்திற்கு பொருத்தி சொன்னதாக எடுத்க்கொள்ள வேண்டும். சரி ஐயா, அது உரு அறியா வந்து என்ன விளக்கம் ஐயா? உரு அறியாத உரு, அதாவது எதிரே வரக்கூடிய உருவை வேறுபடுத்தி அறியாதவர்கள், அறியாத பிள்ளைகள் என்று அர்த்தம். கை குழந்தைகள் பிள்ளைகள், சொல்லலாம், கை குழந்தைகள் அதே சொல்லலாம், கை குழந்தைகள் என்று சொல்லலாம். சிறிய குழந்தைகளுக்கு வந்து ஒரு வயசுல தான் வந்து தந்தை இது தாய் அப்படின்னு முகத்தோட பார்க்க உருவத்தை அறிய. அறிய முடியும், அதே தான். அந்த அறிவு கூட வராதவர்கள், வேறுபடுத்தி அறிய முடியாத சிறு பிள்ளைகள், அவர்கள் கூட அழுதார்கள் என்று சொல்லும்போது பெரியவர்களை பற்றி என்ன சொல்லுவது என்று கம்பர் கேட்கிறார். இது கவிக்கூற்று இந்த பாட்டு. ஓகே. ஒரு இயக்குனர் போல கம்பர் இதில் ஆமாம் இருக்கிறார். ஆமாம். இந்த பாரதி ராஜா அவர்களெல்லாம் இந்த வந்து சோகத்தில் வந்து குழந்தைகள் அழறது காட்டுறது. எல்லாம் காட்டுவாங்க, அதே மாதிரி தான் இருக்கும். அதே போல் மாற்றத்தால்னு சொல்ல வந்து சில பழைய பழவர் சில சிலர் கூறுவார்கள், அவன் சொன்ன மாற்றத்தில் மாறிவிட்டான், அவன் ஆமாம், அது சொன்ன மாற்றம். மாற்றத்திலே அது மாறிவிட்டான். இலக்கியங்களில் பல இடங்களில் மாற்றம் என்பது சொல் என்ற பொருளில் வந்திருக்கிறது. இப்போது நடைமுறையில் அது மாறுதல் என்ற பொருளில் மட்டும்தான் நடைமுறையில் இருக்கிறது. இல்லை, சொன்ன மாற்றத்திலேயே அவன் மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அவன் ஓ, அப்படி சொல்லுகிறார்களா? சரி. சரி, அவன் நல்லது. சொன்ன மாற்றத்திலேயே மாறிட்டான், அவன் வந்து ஓ, வெளியில் அப்படின்னா வராது. சொல்ல மாற்றத்திலேயே மாறிவிட்டான் என்றால் அவன் சொன்ன சொல்லில் இருந்து மாறிவிட்டான் என்ற அர்த்தம் தான் வருது. ஐயா, ஏமாற்றம்க்கு இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா ஐயா? அது வேறு, அது அதுக்கு அதுக்கான வேர் வேறு, இதற்கான வேர் வேறு. அது ஏமாறு என்ற வேர், அது வேறு சொல், இது வேறு சொல். ஐயா, ஒரு இயக்குனரை பத்தி சொன்னாரு, எனக்கு அந்த மானினம் உருவம் போன்றும் மயிலினம் திரிவு போன்றும் அந்த பாடலும் அந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது முதல்ல வந்து பாதத்தை பாக்குறாங்க, அதுக்கு மேல வந்து அவங்க உடைகளை பார்த்த உடனே மயில் ஞாபகம் வருது, அதுக்கு மேல வந்து அந்த அணிகலன்களை பார்த்த உடனே விண்மீன்கள் ஞாபகம் வருது. அந்த மாதிரி ரொம்ப ஆமா, அழகா இருந்தது. அது வந்து அந்த கேமரா வந்து கொஞ்சம் கொஞ்சமா திரு பாக்குற மாதிரி இருந்தது எனக்கு அது. சரி சரி, நன்றாக நினைவு வைத்திருக்கீங்க இந்த பாட்டை. நல்லா இருக்கு. இதில் ஒரு இலக்கண நுட்பம் ஒன்று இருக்கிறது, அது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நுட்பம் தான். என்னவென்றால், கிள்ளையோடு பூவை அழுத என்று சொல்லும்போது அது பண்மையாக இருக்கிறது, கிள்ளையும் பூவையும், அதனால் அழுத என்ற பண்மையில் சொல்லுகிறார். அழுத என்றால் அழுதன என்று. அடுத்து பூசை அழுத என்று சொல்லுகிறார். பூசை என்றால் பூனை என்று அர்த்தம். பூனை என்றால் ஒன்றுதான், பூனைகள் என்று சொல்லவில்லை, பூசைகள் என்று சொல்லவில்லை, பூசை என்று மட்டும்தான் சொல்லுகிறார். ஆனால் அழுத என்று பின்னாடி பழையநிலை பண்மையாக வருகிறது. இது இலக்கண முறையில் சரியானதா? அதே போல பிள்ளை அழுத என்று வருகிறது. பிள்ளைகள் அழுத என்று சொல்லுவதுதான் சரியானது போல் நமக்கு தோன்றும். பிள்ளைகள் பண்மை, அழுத பண்மை, ரெண்டும் பண்மை, பயனிலையும் பண்மை, எழுவாயும் பண்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் கருதுவோம். ஆனால் தமிழ் இலக்கணத்தில் ஒரு நுட்பம் இருக்கிறது. இந்த பூசை, கிள்ளை, பூவை அடுத்த பாட்டு பாடலில் வரக்கூடிய ஆ, கன்று, பூ, புல் இவையெல்லாம் அஃறிணைச் சொற்கள். பிள்ளை என்பது சொல்லளவில் அஃறிணை தான். அது பிள்ளை வந்தது என்று கூட நாம் சொல்வோம். அதை அஃறிணையாகவும் பயன்படுத்தலாம். அதாவது அதை ஆண்பால் பெண்பால் என்று பிரிக்காமல் அதை அஃறிணையாகவும் பயன்படுத்தக்கூடிய மரபு உண்டு. இப்ப கூட இந்த பிள்ளை சொல் அழுததுன்னு சொல்லுவாங்க. பிள்ளை அழுதது என்று சொல்வோம். சில நேரங்களில் பிள்ளை அழுதான் என்று சொல்வோம். இப்படியே அதுவும் அகரிணியில் வந்துவிடுகிறது. ஆக இந்த சொற்கள் எல்லாம் அகரிணி சொற்கள். இந்த அகரிணி சொற்கள் வரும்போது அதை ஒருமையில் பயன்படுத்தினாலும் பின்னாடி பயனிலை பன்மை பன்மையில் வந்தால் அந்த ஒருமையையும் பன்மையாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது மரம் விழுந்தது என்று சொல்லும்போது விழுந்தது என்பது ஒருமை. அது ஒரே ஒரு மரம் விழுந்ததை குறிக்கிறது. எனவே முன்பு உள்ள மரம் என்பது ஒரு மரத்தை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மரம் விழுந்தது, ஒரு மரம் விழுந்திருக்கிறது என்ற அர்த்தம். மரம் விழுந்தன என்று சொன்னால் விழுந்தன பின்னாடி பன்மையாக இருக்கிறது. அந்த பயனிலை பன்மை, பன்மை வினை முற்று. எனவே இங்கு மரம் முன்னால் இருப்பது ஒருமையாக இருப்பதை ஒருமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது பல மரங்கள் விழுந்தன என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது தமிழுக்கு உரிய ஒரு இலக்கண நுட்பம். அந்த இலக்கண நுட்பப்படி நாம் 10 புத்தகம் என்று சொல்லலாம். தவறு கிடையாது. 10 புத்தகங்கள் தான் புத்தகங்கள் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. 10 புத்தகங்கள் என்று பன்மையாகவும் சொல்லலாம். அந்த கல்விகுதி சேர்த்தும் சொல்லலாம். அப்படி இல்லாமல் 10 புத்தகம் என்றும் சொல்லலாம். 10 புத்தகம் வாங்கினான் என்று சொல்வதும் சரிதான். 10 புத்தகங்கள் வாங்கினான் என்று சொல்வதும் சரிதான். 10 புத்தகம் என்று சொல்லும் போதே இங்கு 10 இருப்பதனால் புத்தகம் என்பது புத்தகங்கள் பல அந்த பன்மையாக பன்மையைத்தான் குறிக்கின்றன என்று இலக்கணம் வரையறுத்திருக்கிறது. எனவே அது தவறு கிடையாது. அவ்வாறு சொல்வது தவறு கிடையாது. ஆனால் 10 பாட்டு தான் சொல்றேன் இல்லையா, 10 பாட்டுகள் சொல்றது. பத்து பாட்டுகள் என்று சொல்வது இல்லை. 10 பாட்டு தான் என்று சொல்கிறோம். அது 10 பாட்டுகள் என்று சொல்ல வேண்டும் என்று தோன்றும். சிலர் அவ்வாறு சொல்லுவதை தவறு என்று சுட்டிக்காட்டுவார்கள். 10 என்று சொல்லிவிட்டால் 10 பன்மை, அதற்கு பிறகு 10 புத்தகங்கள் என்று பன்மையில் தான் சொல்ல வேண்டும். 10 புத்தகம் என்று சொல்வது தவறு என்று சுட்டிக்காட்டுவார்கள். ஆனால் அது இலக்கண ரீதியாக தவறு கிடையாது. ஆனால் ஆங்கிலத்தில் அது தவறு. ஆங்கிலத்தில் கண்டிப்பாக அங்கு என்ன சொல்லை சொல்கிறோமோ அதற்கு பன்மை சேர்ப்பதற்காக எஸ் சேர்ப்பார்கள். பன்மைக்குரிய வடிவத்தை சேர்ப்பார்கள். இங்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை சொல்லிவிட்டால் கண்டிப்பாக அங்கு பன்மைக்கான அந்த எஸ்ஐயோ அல்லது இஎஸ்ஐயோ சேர்த்து சொல்வது என்பது ஆங்கிலத்தில் கண்டிப்பானது அது. ஆனால் தமிழில் அது கண்டிப்பானது அல்ல. சேர்த்தும் சொல்லலாம், 10 புத்தகங்கள் என்றும் சொல்லலாம், 10 புத்தகம் என்றும் சொல்லலாம். இதுதான் தமிழில் உள்ள ஒரு தனி நுட்பமான ஒரு வேறுபாடு. இது அந்த அடிப்படையில் இங்கு பூசை என்பது ஒன்றை குறித்த போதிலும் கூட அழுத என்ற பன்மை பின்னாடி வருவதனால் நாம் பூனைகள் என்று பன்மையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பூனைகள் எல்லாம் அழுதன. அதே போல பிள்ளை அழுத என்று வரும் இடத்தில் பிள்ளைகள் அழுதன. அதே போல அடுத்த பாடலில் ஆவும் அழுத என்றால் ஆக்கள் எல்லாம் அழுதன, கன்று அழுத என்றால் கன்றுகள் அழுதன என்று பன்மையில் அந்த ஒருமையையே பன்மையாக நாம் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தமிழில் உள்ள ஒரு இலக்கண இயல்பு. இப்போது அடுத்த பாடல் பார்ப்போம். அடுத்த பாடலும் இந்த சோகம் தேசம் எங்கும் பரவியதனால் அங்குள்ள உயிரினங்கள் எல்லாம் துன்பப்பட்டதை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. ஆவும் அழுத அதன்கண் அழுத அன்றளர்ந்த, பூவும் அழுத புனல் புல் அழுத கல் உழுகும் காவும் அழுத களிர் அழுத கால் வயப்போர் மாவும் அழுத அம்மன்னவனை மாணவே ஆவும் அழுத அதன் கண்டழுத அன்றளர்ந்த பூவும் அழுத புனல் புல் அழுத ஆவும் அழுத ஆ என்றால் பசு பசுக்கள் எல்லாம் அழுதன அதன் கன்று அழுத அது பெற்றெடுத்த கன்றுகள் எல்லாம் அழுதன அன்றளர்ந்த பூவும் அழுத அன்றைக்குத்தான் பூத்த அப்போதுதான் பூத்த பூக்கள் கூட அழுதன புனல் புல் அழுத அந்த பூக்கள் மலர்ந்திருக்கக்கூடிய நீர்நிலையில் வசிக்கக்கூடிய பறவைகளும் அழுதன புனல் என்றால் நீர் புல் என்றால் பறவை புனல் புல் என்றால் நீர்நிலையில் வசிக்கக்கூடிய பறவைகள் நீர்நிலையில் வசிக்கக்கூடிய அந்த பறவைகள் எல்லாம் அழுதன கல் ஒழுகும் காவும் அழுதன கல் ஒழுகும் கல் என்பது இங்கு மலர்களிலிருந்து வழியக்கூடிய தேனை குறிக்கிறது மலர்களிலிருந்து தேன் ஒழுகக்கூடிய பூஞ்சோலைகள் எல்லாம் அழுதன கா என்றால் பூஞ்சோலை என்று அர்த்தம் கா என்று ஓர் எழுத்து ஓர் மொழியாக சொல்லும்போது அது ஒரு ஏதோ ஒரு கடின சொல்லாக தெரிகிறது ஆனால் நாம் அதனை சேர்த்து இப்போது பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் பூங்கா என்று சொல்கிறோம் அல்லவா அது பூ கூட்டல் கா இரண்டும் சேர்ந்துதான் பூங்கா என்று வருகிறது அங்கங்கே பூங்காக்கள் எல்லாம் திறந்து வைத்திருக்கிறார்களே மாநகரங்களில் அந்த பூங்கா என்ற சொல்லில் அந்த கா என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது கா என்றால் சோலை என்ற அர்த்தம் கல் ஒழுகும் காவும் அழுத பூக்களில் இருந்து தேன் வழுகின்ற சோலைகள் எல்லாம் அழுதன களிறு அழுத களிறு என்றால் யானை யானைகள் எல்லாம் அழுதன கால் வயப்போர் மாவும் அழுத மா என்றால் அதற்கு பொதுவான ஒரு பொருள் விலங்கு என்ற ஒரு பொருள் அது இடத்திற்கு ஏற்ப பொருள் தந்து இருக்கும் அது பல்வேறு விலங்குகளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை மா என்பது மாக்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா மாக்கள் என்றால் விலங்குகள் என்று அர்த்தம் மா என்பது விலங்கை குறிக்கக்கூடிய வார்த்தை இங்கு அதற்கு ஒரு அடை கொடுக்கிறார் அந்த அடையிலிருந்து அது என்ன விலங்கு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கால் வயப்போர் மா என்று அடை கொடுத்து சொல்கிறார் போர் மா போரிடக்கூடிய விலங்கு இன்னும் கூடுதலாக அடை கொடுக்கிறார் கால் வயப்போர் மா காலில் வலிமை உடைய போரிடக்கூடிய விலங்கு இது சொல்லும் போதே நமக்கு புரிந்து விடுகிறது குதிரையைத்தான் இவ்வாறு சொல்லுகிறார் என்று குதிரைதான் கால்களில் மிக அதிக வலிமை உடைய ஒரு விலங்கு குதிரையின் கால் வலிமை மிக சிறப்பித்து சொல்லப்படும் அது தன்னுடைய கால் வலிமையால் தான் மிக வேகமாக தாவி செல்லக்கூடியதாக பாய்கின்ற திறன் உடையதாக இருக்கிறது அதனால் அந்த குதிரையினுடைய கால் வலிமையை குறிப்பதற்காக கால் வயம் என்று சொல்லுகிறார் வயம் என்றால் வலிமை என்று பொருள் காலில் வலிமை உடைய போரிடக்கூடிய விலங்காகிய குதிரைகளும் அழுதன அம்மன்னவனை மாணவே அந்த மன்னனாகிய தசரதனைப் போலவே இந்த உயிரினங்கள் எல்லாம் அழுது அரற்றின தசரதன் என்ன துன்பத்திற்கு உள்ளாகி அழுதானோ அதே துன்பத்திற்கு இந்த உயிரினங்களும் உள்ளாகி அழுதன ஓரறி உயிராகிய புல் பூண்டு முதற்கொண்டு எல்லாம் அழுதன என்று கம்பர் வரிசைப்படுத்தி கூறுகிறார் மானுதல் என்றால் போலுதல் என்று அர்த்தம் மான என்றால் போல என்று அர்த்தம் அது ஒரு ஓம உருபு ஓம உருபு பல உண்டு அதில் ஒரு ஓம உருபு மான என்பது மன்னவனை மான என்றால் மன்னவனை போல மன்னவனை போலவே இந்த உயிரினங்கள் எல்லாம் அழுதன என்று கம்பர் பாடியிருக்கிறார் இவ்வாறு அந்த தேசமே அவலம் உற்று அழுது அரற்றி அங்கு சோகம் கவிந்து கொண்டதை பல பாடல்களில் கம்பர் அப்படியே நமக்கு கண்முன்பு கொண்டு வந்து நிறுத்தி நம்மையும் அந்த உணர்வுக்கு ஆட்படுத்தி இருக்கிறார் அதில் ஒரு பாடல் தான் இந்த பாடல் இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் புனல் என்றால் என்ன? புனல் அழுத என்றால் என்ன? புனல் என்றால் நீர் என்று அர்த்தம். புனல் புல் என்றால் நீரில் வசிக்கக்கூடிய பறவை என்று அர்த்தம். புல் என்றால் பறவை, புல்லினங்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் புல், அல்லவா. அது தெரியும். புல், ஆமாம். ஆமாம். புனல் என்றால் நீர். வாத்துக்கள் அழுதுன. வாத்துக்கள், அன்னங்கள், இன்னும் பல பறவைகள் இருக்கின்றன நீர்நிலையில். அன்றில் கூட நீரில் இருக்காது. மகன்றில் என்ற ஒரு பறவை உண்டு, அது நீரில் தான் இருக்கும். இன்னும் வேறு சில பறவைகளும் இருக்கலாம், கொக்கு இதெல்லாம் உண்டு அல்லவா, அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இப்படி ஒரே வார்த்தையை பல எல்லா அடிகள்லையும் ஆமாம், உபயோகித்தா அது அது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஒரே பொருளில் ஒரே வார்த்தை அடுத்தடுத்து வருகின்றன. அழுத என்ற ஒரே சொல்லே மீண்டும் மீண்டும் வருவதனால் இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி என்று நாம் எடுத்துக்கொள்வோம். ரொம்ப சுவையான வரி ஐயா. வருத்தமான வரி, ஆனாலும் ரொம்ப இலக்கிய ஆமாம், சுவையோடு இருக்கிற வழி அது. உண்மைதான். ஐயா, இந்த பூவும் அன்றளர்ந்த பூவும் அழுது அப்படின்னா உலகம் முழுக்க அழுது அந்த மாதிரி. அன்று அலர்ந்த, அது நன்றாக கேட்டீர்கள். அலறுதல் என்றால் மலர்தல் என்று அர்த்தம். அலறுதல் என்பதற்கு மலர்தல் என்ற பொருள் உண்டு. அன்று அலறுதல் என்றால் அப்போதுதான் மலர்ந்த என்று அர்த்தம். அப்போதுதான் பூத்த பூக்கள் கூட அழுதன. சரிங்க. ஏற்கனவே பூத்திருந்த பூ கூட அது ரொம்ப நேரம் பூத்திருந்தது, செய்தியெல்லாம் கேட்டுவிட்டு அழுதது என்று சொல்லலாம். இது அப்போதுதான் கண் திறந்திருக்கிறது பூ, அது கூட செய்தியை கேள்விப்பட்டு உடனே அழுது விட்டது என்று துணிச்சலாக அதை அமைத்திருக்கிறார். ஐயா, இது கவிதை மூலமா எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து இது அனைத்தையும் பார்க்கக்கூடிய மக்கள். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஒரு மாடை பார்த்தாவோ, அது கன்று பார்த்தாவோ, இல்லை மலர்ந்த பூவை பார்த்து அதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மனிதர்கள் யாரும் மகிழ்ச்சி அடையலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதை பார்க்கும் பொழுது பார்த்தவர்கள் கண்களிலிருந்து கலங்கினார்கள். இதெல்லாம் பார்த்தா வந்து சந்தோஷம் வரணும் மாட்டேன், ஆனால் அதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய கண்ணீரும் அதோடு சேர்ந்தது அப்படின்னு. இது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால் இவை அழவில்லை, இவற்றிற்கு அழக்கூடிய இயல்பு கிடையாது. அதனால் இவற்றை பார்ப்பவர்கள் மகிழ்ச்சி அடையாமல் அழுதார்கள் என்று அது தர்க்கத்திற்கு பொருந்துகிறது. இவையெல்லாம் அழுதன என்று சொல்வது தர்க்கத்திற்கு பொருந்தவில்லை என்பதனால் நான் இப்படி பொருள் எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் சொற்பொருள் ரீதியாக பார்க்கும்போது கம்பர் இவையெல்லாம் அழுதன என்று தான் சொல்லுகிறார். அதை நாம் அப்படி சுற்றி வேறு மாதிரியாக பார்ப்பதற்கு இடம் அங்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. நேரடியாகவே சொல்லிவிடுகிறார், ஆவும் அழுத, அதன் கன்று அழுத என்று வரிசைப்படுத்தி நேரடியாகவே சொல்லுகிறார். இவையெல்லாம் அழுதன என்று நேரடியாகவே சொல்லுகிறார். இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அதாவது இவற்றை பராமரிப்பவர்கள் எல்லோரும் சோகத்தில் இருக்கிறார்கள். இப்போது ஒரு கன்று, ஒரு பசுவையும் கன்றையும் ஒரு வீட்டுக்காரர் வளர்க்கிறார். வீட்டுக்காரர் சோகத்தில் இருந்தால் இந்த கன்றுகளும் அந்த சோகத்தை உணரும், இந்த கன்றுகளும் பசுக்களும் அந்த சோகத்தை உணரும். அது உண்டு, அந்த வளர்ப்பு பிராணிகளுக்கு அந்த தன்மை உண்டு. அதனால் அவையும் சோகத்தால் பாதிக்கப்பட்டன என்பதை சொல்வதற்காக இப்படி பாடியிருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே சரி தவிர அவ்வாறு சொல்லவில்லை என்பதற்கு இடமில்லை. நேரடியாகவே சொல்லிவிடுகிறார், எல்லாமே அழுதன என்று சொல்லிவிடுகிறார். சரி. அதை தவிர வந்து மலர் அழுமா தெரியல எனக்கு, ஆனா அதன் கன்று அதெல்லாம் நம்ம ஆமாம், பார்க்கறோம் இல்லையா. அது ஒரு சோகத்தால் பாகன் கூக்குரல். போயிட்டா ஒரு ஆமாம் யானை அழறது பார்க்கறோம், அந்த மாதிரி ஆமாம் ஆமாம் ஆமாம் விலங்கினங்களும் அழக்கூடிய தன்மை உடையவைதான் வந்து ஆமாம் சில. இப்போது கூட இந்த திருச்செந்தூரில் பாகனை, யானை மிதித்து கொன்றுவிட்டு கொன்ற பாகனுக்கு பக்கத்தில் நின்று அந்த யானை அழுததாக செய்திகளில் வந்தது. யானை அழுததாக செய்திகளில் வந்தது. ஐயோ, நம்மை வளர்த்தவனை நாம் மிதித்து விட்டோமே என்று சோகத்தால் அது அழுததாக சொன்னார்கள். ஆக விலங்கினங்களுக்கும் அந்த சோகம் உண்டு, உண்டு. அது நாய்க்கு மிக அதிகமாக உண்டு. அது மிகவும் மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும். அதுவும் மனிதர்கள் தன்னை வளர்த்தவர் இறந்து விட்டால் அது மிகப்பெரிய சோகத்துக்கு உள்ளாகக்கூடிய நாய்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். நாய்க்கு மிக அந்த தன்மை மிக உண்டு, மற்ற வளர்ப்பு பிராணிகளுக்கும் அந்த தன்மை உண்டு என்பதையும் நாம் நடைமுறையில் பார்க்கவே செய்கிறோம். அதே போல இந்த இந்த அறிவியல் ஆராய்ச்சியில் சில பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தோட்டங்களில் வளரும் பூக்கள் கூட அந்த தோட்டக்காரர்கள் நல்ல எந்த நிலையில் இருக்கிறா அது போல அது இருக்கும்னு சொல்லி. அது சொல்கிறார். உண்மைதான், உண்மைதான். அதையெல்லாம் கம்பர் உட்கொண்டு தான் இப்போ பாடியிருக்கிறார் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவற்றிற்கும் அந்த உணர்வுகள் உண்டு. சிறப்பாக சொன்னீர்கள். ஒரு இதில் படித்தேன் ஐயா, வந்து ஒரு ஆ ஒரு கோடாரி எடுத்துட்டு ஒரு மரத்தை வெட்டுற மாதிரி எண்ணத்தோட ஒருத்தர் போனா அந்த ஆ மரத்துக்கு வந்து அது புரிகிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சி அது ஒன்று. ஆமாம், சொல்லியிருக்காங்க, உண்மைதான். ஆக கவிஞர்கள் அந்த இவற்றுக்கெல்லாம் உணர்வு உண்டு என்பதை முன்பே உணர்ந்து விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது அது சங்க இலக்கியங்கள் மிக அதிகமாக வரும். இந்த நுட்பமான விஷயங்கள் எல்லாம், இயற்கையை குறித்த விவரணங்கள்லாம் மிக விரிவாக சங்க இலக்கியங்களில் பார்க்கலாம். ஒருவன் தன் வீட்டிற்கு மீண்டு வருகிறான். தலைவியை பிரிந்து விட்டு வெகுகாலம் வெகு தூரத்திற்கு சென்றிருந்த ஒருவன் குறித்த காலத்தில் தலைவியை சந்திக்க வேண்டும் என்பதற்காக விரைவாக தேர் செலுத்தி கொண்டு வருகிறான். வெட்ட வெளியில் தேர் செலுத்தி கொண்டு வரும்போது அந்த தேரில் மணிகள் கட்டப்பட்டிருந்த அந்த ஓசை ஒலித்து கொண்டே வந்தது. இப்போது அந்த தேர் ஒரு சோலைக்குள் புகுந்து விட்டது, புகப்போகிறது. சோலைக்குள் புகுகின்ற அந்த தருணத்தில் சட்டென்று தேரை நிறுத்திவிட்டு அந்த தேரில் இணைத்திருந்த அந்த மணிகளினுடைய அந்த நாக்கு இருக்கிறது அல்லவா, அது ஆடாதபடி இழுத்து கட்டிவிட்டானாம். கட்டிவிட்டு சோலைக்குள் பிரவேசித்து தேரை செலுத்தி கொண்டு வேகமாக போனானாம். ஏனென்றால் அந்த சோலைகளில் எல்லாம் வண்டுகள் ஆணும் பெண்ணுமாக பூக்களில் இணை சேர்ந்து இருக்கும். இவன் தேரை மணி ஓசையுடன் செலுத்தினால் அந்த சந்தடி கேட்டு, அந்த ஓசை கேட்டு அந்த வண்டுகள் எல்லாம் அலறி அடைத்து கொண்டு பயந்து ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்து விடக்கூடும், அவற்றிற்கான அவற்றின் இன்பம் பாதிக்கப்படக்கூடும் என்று கருதி அவன் அந்த தேரின் மணியை கட்டிவிட்டான் என்று ஒரு சங்க இலக்கிய பாடல் வருகிறது. தேரின் மணினா ஆர்த்த நாடன் என்ற ஒரு சொற்றொடர் வருகிறது. அந்த அளவிற்கு யோசித்திருக்கிறார்கள். ஒரு வண்டுக்கு கூட இன்ப பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்னும் அளவிற்கு அவர்கள் சிந்தித்து இருந்திருக்கிறார்கள் புலவர்கள். அவ்வாறு ஒருவன் செய்தானா என்பது கேள்விக்குறி. ஆனால் ஒரு புலவர் அவ்வாறு செய்ததாக பாடுகிறார் என்னும்போது அந்த புலவருடைய மனநிலையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இயற்கையில் உள்ள எல்லா உயிரினங்களினுடைய மனத்தையும் புரிந்தவர்களாக தமிழ் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். தமிழ் புலவர்கள் மட்டுமல்ல, எந்த தேசத்திலும் ஒரு கவிஞர்கள் என்பவர்கள் உணர்வு பூர்வமானவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களுடைய பாடல்களில் எல்லாம் இந்த மாதிரியான உணர்வு நுட்பமான விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அதில் கம்பன் மிகவும் மிஞ்சி நிற்பதையும் நாம் காண்கிறோம். ரொம்ப அழகான பாடல் ஐயா. ஐயா, அந்த பாடல் சம்பந்தமான இது இல்லை, திடீரென்று எனக்கு வந்து கிறுக்கின்று ஆணின்றுன்னு ஏதோ எங்கேயோ படிச்சது ஞாபகம் இருக்கு. அது எது எதுக்கு வரும் ஐயா? அது எதுக்கு? ஏதோ இலக்கியத்துல இலக்கணத்துல படிக்கும்போது பள்ளியில ஆ கிறுக்கின்று ஆணின்று அப்படின்னு ஏதோ படிச்ச மாதிரி ஞாபகம். எதுக்கு அது ஆமாம், வரும்? ஆ நின்று, அது ஒரு இடைநிலை. ஆ நின்று, அது நம்ம சில இடங்களில் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அது ஆ நின்று, செய்யா நின்றான் என்றால் செய்கிறான் என்று பொருள். அது நிகழ்வுகால இடைநிலை. செய்கிறான் உடன்பாட்டில் வரும். அது செய்யா நின்றான் என்று சொல்லும்போது அது தொனிக்கிறது. எப்படி தொனிக்கிறது என்றால் செய்யாமல் நின்றான் என்ற மாதிரியான ஒரு தொனிப்பொருள் அது தருகிறது. ஆனால் அதற்கு உண்மையான பொருள் செய்கின்றான் என்பதுதான். ஆநின்று என்பது நிகழ்வுகால உடன்பாட்டு இடைநிலை. அதுதான் ஆநின்று என்பது. அது ஒரு இடைநிலை. அது பல இடங்களில் வரும். நாம் ஏற்கனவே கூட சில பாடல்களில் அது பார்த்திருக்கிறோம். பேசா நின்றான் என்றால் பேசுகிறான் என்று பொருள். பேசா நின்றான், அங்கே அந்த இடையில் ஆ நின்று என்ற இடைநிலை வந்திருக்கிறது. அதுதான் அந்த இடம், ஆ நின்று என்பது. நன்றி. அதே போல இன்னொன்று சொன்னீர்கள், என்னது? மூணு சொற்கள் வந்து வரிசையாக எது படிச்சிருக்கேன் ஐயா, கிரு ஆ கின்று ஆநின்று அப்படின்னு ஆமா வரும். ஆமா, கிரு கின்று ஆநின்று, அது மூன்றுமே நிகழ்வு கால இடைநிலை. செய்கிறான் என்பதில் அந்த கிரு என்பதும் நிகழ்வு கால இடைநிலை, அது இப்போது கூட நாம் வழக்கத்தில் பயன்படுத்துகிறோம். செய்கின்றான் என்பதில் அந்த கின்று என்பது நிகழ்வு கால இடைநிலை, அதையும் நாம் இப்போது வழக்கத்தில் பயன்படுத்துகிறோம். ஆநின்று என்பதும் நிகழ்வு கால இடைநிலை, அதை நாம் இப்போது வழக்கத்தில் வைத்திருக்கவில்லை, ஆனால் இலக்கியங்களில் அது வரும். பேசா நின்றான், செய்யா நின்றான், போகா நின்றான். போகா நின்றான் என்றால் போகின்றான் என்று அர்த்தம். ஆக கிரு கின்று ஆ நின்று ஆகிய மூன்றுமே நிகழ்கால இடைநிலை. அதில் இரண்டு இப்போது வழக்கத்தில் உள்ளன, ஒன்று இலக்கியங்களில் மட்டுமே நாம் காண முடியும். எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். அதாவது தமிழ் படிக்க படிக்க எப்போதோ படித்தல், பல பல வருடங்கள் முன்னால் படித்ததெல்லாம் ஆமாம், திடீர்னு வந்து ஞாபகத்துக்கு நல்ல வருது அப்படின்னு. நன்றாக ஞாபகத்தில் வைத்து சொல்லுங்கள், உண்மைதான்.